சிறுத்தின் ஒன்னிங்க பசவாக்கான் சோ மணிக்கோவர்னோ புஷ்பித்தங் ஊத்தியங்க பஞ்சிர சர்வோ ரங்கெங் மணி நோரோ உப்ரோ பிரபஞ்சோ சுமீரா கன்யாரிங்க தெச்சோலிவரான் லேர் திலாச்சி சிரிங்க தாட்டே விம்போக்கு கொஞ்சம் separan mangamber oh.